that I need? Girl! Oh yes indeed! Girl! As time flies by, girl! This ain't no lie! Girl! If you're feeling my pain, then let me explain! லூசு பையன் உன் மேல தான் லூசா சுத்துறான். லூசு பண்ணே லூசு பண்ணே லூசு பண்ணே லூசு பையன் உன் மேல தான் லூசா சுத்துறான். காதல் வாராதா காதல் வாராதா என் மேல் உனக்கு காதல் வாராதா காதல் வாராதா காதல் வாராதா என் மேல் என் மேல் உனக்கு காதல் வாராதா. காலை முதல் மாலை வரை தினமும் நானும் உன்னை தானே நினைச்சு வாழுத. கண்கள் மூடி இரவு தூங்கும் போத என் பெற்றும் பேனும் கீழே வந்து என்ன எழுப்புதே சொல்லுதே. லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பையன் உன் மேல தான் லூசா சுத்துறான். லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பையன் உன் மேல தான் லூசா சுத்துறான். லூசு பெண்ணே லூசு பெண்ணே You got me blowing but I don't know where I'm going. See you got me thinking that I'm losing my mind. You see you got me feeling that I'm running out of time. Cause I never did see a girl that was just like you. No, I never did ever wanna be untrue. No, I never did ever think that you would say no. Loose penne, you know சொல்லுதே.